तू मणि माडत सुत्रुं मेड़के लिये ஜயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாகாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதந்தி பராணுகிருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தய தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஜனகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரீவணம் பிரணவாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணுபரகாதைதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்து நித்யம் லீலாத்துங்கஸ்தனகிரிகதீசுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகழிதம் யாபலாத்கிருத்ய புங்கே தோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு தெருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தானை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாபிவான்யாம் யோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத்துயிலனை மேல் கண்மலரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தனோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்றென்று நாமம் பலவும் நவின்றேரோரெம்பாவாய் இந்த பாசுரத்தில் மாமான் மகளே என்று ஒருத்தியை எழுப்புகிறார். ஒரு உறவு முறை கொண்டாடி ஒருத்தியை எழுப்புகிறார். வியாக்கியானத்திலே அழகாக சொன்னார்கள், சிவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு திருவாய்ப்பாடியிலே ஒரு உறவு முறையை ஆசைப்பட்டாள் அப்படின்னு. பகவானோட சம்பந்தம் இருக்கக்கூடிய பாகவதர்கள் இருக்காள், அவளோட ஒரு உறவு இருந்தா அது நமக்கு பரம போஜ்யம். ஸ்ரீ முதலியாண்டான் அதை அருள் செய்வாராம். எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள்ல கூறத்தாழ்வான், முதலியாண்டான், பிள்ளான், பல சிஷ்யர்கள் இருந்தார்கள். அதுல பிள்ளான், எம்பார் போன்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் எம்பெருமானாருடைய திருமேனி சம்பந்தம் உண்டு, எம்பெருமானாருக்கு உறவு அவர்கள்லாம். ஆனால் கூறத்தாழ்வான் உறவு இல்லை. அப்போ ஆழ்வான் சாதிப்பாராம், ஒரு உறவு முறை இல்லையே எனக்கு அப்படின்னு சாதிப்பாராம். இத்தனைக்கும் எம்பெருமானார் வந்து சன்னியாசி, எல்லா உறவையும் விட்டவர். இருந்தா கூட சரீர சம்பந்தம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு அந்த மாதிரியாக ஒரு உறவு முறை வேணும் அப்படின்னு ஆசைப்படுவார்கள். அதுலயும் பாகவதர்கள் சகலவித பந்து நமக்கு, அஸ்மத் சகலவித பந்துவாய் அப்படின்னு கல்யாணபத்தில் எழுதுவான். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த ஆச்சாரியராய் சமதமாத்யனந்த கல்யாணகுர பரிபூர்ணராய் அஸ்மத் சகலவித பந்துவாய் அஸ்மத் அசாதாரண சுவாமியாய் அஸ்மத் பிராபிய பிராபக பூதராய் அப்படின்னு எழுதுற வழக்கம். சகலவித பந்து அப்படின்னா ஆத்ம பந்து இவர்கள் எல்லாம். யோகத்திலே மற்ற பந்துக்கள் எல்லாம் சரீர பந்துக்கள், இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் அப்படிதான் கணக்கு. இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் பிள்ளை, இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் மனைவி, இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் அப்பா, அப்படிதான் வருமே தவிர ஆத்மாவுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா பிள்ளைன்னு சொல்ல முடியும், சொல்ல முடியாது. ஆனால் ஆச்சாரியன் எடுத்து வச்சுக்கோங்க, ஆச்சாரியங்கிற ஆத்மாவுக்கு சிஷ்யங்கிற ஆத்மா பிள்ளை புத்திரம். ஏன்னு கேட்டா ஞானத்தை கொடுக்கற, அதனால ஞான ஜென்மாவை ஏற்படுத்தி கொடுக்கறபடினாலே அது ஒரு புது ஜென்மா, ஞானம்ங்கிற புது ஜென்மாவை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த ஞான ஜென்மாவை கொடுக்கும் போது வெறும் சரீரத்துக்கு கொடுத்த ஜென்மம் இல்லை, இது ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை பண்ணக்கூடிய ஜென்மமா இருக்கு. அதனால ஆத்ம பந்துவாக இருக்கார். ஆத்ம பந்துவா இருக்கும்போது சகலவித பந்துவா இருக்கார், பிதாவாகவும் இருக்கார் மாதாவாகவும் இருக்கார். ஏன்னா ஒரு சரீரத்துக்கு அம்மா என்ன ஹிதத்தை செய்வாரோ அப்பா என்ன ஹிதத்தை செய்வாரோ அதையெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு ஆச்சாரியன் செஞ்சின்றிருக்கார், சகலவிதமான ஹிதத்தையும் செஞ்சின்றிருக்கார். இந்திரமானி அப்படி சொல்ற வழக்கம் பந்தும் அகில ஜெகந்தோகோ அப்படிங்கிறார் சுவாமி. எல்லாருக்குமே பந்துவா இருக்கக்கூடியவன், சமஸ்தவித பந்துவாக இருக்கக்கூடியவன் வேதமே எடுத்து சொல்ற. பிராதா நிவாசாக பிதா மாதா பிராதா நிவாசாக சரணம் சுகிருத் அப்படிங்கிறது உபநிஷத்துல. எம்பெருமான் சகலவித பந்துவாக எல்லாருக்கும் பந்துவாக இருக்கக்கூடியவன். தாயும் நீயே சாயை தந்துகத்தலில், தந்தையும் நீயே முந்தி நின்று அழித்தலில், உறவும் நீயே துறவா துரிதலில், உற்றதும் நீயே சிற்றின்ப மின்மையின் அப்படின்னா சுவாமி தேசிகன் பிரபஞ்சத்துல சாதிக்க. அதனால எம்பெருமான் எப்படி சகலவித பந்துவா இருக்கானோ அதே மாதிரி எம்பெருமானை சேர்ந்த பாகவதர்களும் சகலவித பந்துவாக இருப்பார்கள். குறிப்பாக ஆச்சாரியர்கள் சகலவித பந்துவா இருப்பார். ஆச்சாரியனை சொல்லச்ச தீர்க்க பந்தும் அப்படின்னு சொல்றது சுவாமி தேசிகன் தான் அதையும் சொன்னார். தீர்க்க பந்து அப்படின்னா மற்ற பந்துக்கள் எல்லாம் இந்த சரீரம் முடிஞ்ச அளவோட அந்த பந்துத்வம் போயிடும். சில பந்துத்வம்லாம் சரீரம் முடியறதுக்கு முன்னாடியே கூட போயிடும் அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா எம்பெருமான் அல்ல ஆச்சாரியனோட இருக்கக்கூடிய சம்பந்தங்கிறது நேர சரீரம் முடிஞ்ச அப்புறமும் இந்த ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறபடினால அந்த ஆத்மாவுக்கு முடிவு இல்லை அப்படிங்கிறபடினால சீதை ஒன்று லோகத்துல போயும் அந்த பந்துத்வம் தொடர்றான். அது மோட்சத்தை கொடுத்து அங்கேயும் போய் அத்திர பரத்திர ஜாபி நித்தியம் இதய சரணோ சரணம் மதியம் அப்படிங்கிற சீதிகண்ட லோகத்துல போய் நாதமுனிகளை பார்த்து நான் சேவிப்பேங்கிற ஆள வந்தார். நாதமுனிகள் இவருடைய தாத்தா ஆகணும். சீதிகண்ட லோகத்துல போய் தாத்தா என்ன பாட்டி என்னன்னா அப்படின்னா அப்போ அங்க சேவிக்கிறது என்னுடைய ஆச்சாரியன்கிற முறையில் ஆச்சாரிய கோஷ்டியில இருக்காருங்கிற முறையில் அந்த மாதிரி ரீதியில ஆச்சாரியர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பந்துத்வங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. எம்பெருமான் பந்துவாராங்கிறத காட்டிலும் இது இன்னும் விசேஷமானது அப்படின்னு தேசியன் சாதிக்கிற தீர்க்க பந்து அப்படின்னு. தீர்க்க பந்துவா இருக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். எம்பெருமான் கூட கை விட்டுறானே பந்துதான், ஆனால் சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து பாசுரத்துல சொல்ற எனக்கு கையை கொடுத்தான் காலை கொடுத்தான் ஞானத்தை கொடுத்தான். சின்ன வயசுல ஆகாரத்துக்கான ஞானத்தை கொடுத்தான். குழந்தை பிறக்கும் போதே பால் சாப்பிடறதுக்கான ஞானத்தை கொடுத்தான். இன்னும் கொஞ்சம் குழந்தை அப்படி கொஞ்சம் ஒரு நாள் ஆச்சு அப்படின்னா கையில ஏதாவது கையில ஏதாவது குழந்தை கையில வச்சு எடுத்து வாயில போட்டுக்கிறது, அதை யாரும் சொல்லித்தர வேண்டாம். அந்த ஞானத்தை பகவான் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன கேட்டா அந்தந்த வயசுல என்னென்ன ஞானம் பண்ணுமோ அது வருது, அதெல்லாம் பகவான் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன கேட்டா யோகுணத்துல என்ன ஞானம் பண்ணுமோ அது யோகுணத்துல வருது. எல்லா வயசுலயும் ஞானத்துக்கு ஒன்றும் குறைவில்லை. இத்தனையும் கொடுத்தாரு பகவான் இருக்கானே, தன்னை பத்தி ஞானத்தை கொடுக்கல முடியும், அது மாத்திரம் ஆச்சாரிய முடியா கொடுக்கறான். அப்ப இத்தனையும் கொடுத்த ரங்கநாதன் தன் சரண் தந்தினன் தான் அது தந்து அவன் தன் திருவிடையை காட்டி கொடுக்கல, பைசாவை காட்டி கொடுத்தான், ஆகாரங்களை எல்லாம் காட்டி கொடுத்தான், எவ்வளவு விஷயங்களை எல்லாம் காட்டி கொடுத்தான், ஆனா தன் திருவிடையை காட்டி கொடுக்கல மூலம் அதை காட்டி கொடுக்கல, அதை எனக்கு ராமானுஜம் தான் காட்டி கொடுத்த அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில பார்த்தா எம்பெருமானை காட்டிலுமே ஆச்சாரியர்கள் இன்னும் தீர்க்க பந்துவா இருக்கா. அதனால அந்த பந்துத்வத்தை கொண்டாடணும். அதை இந்த பாட்டுல அழகா சொல்றேன். மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திடவாய் அப்படின்னு ஒரு பந்து எட்டு சொல்றார். இது ஒரு பந்து முறை. இன்னொரு விதத்துல பார்த்தா மாமான் மகள் அப்படின்னா ஆச்சாரியர்கள் முதலே பார்த்தோம், ஆச்சாரியர்கள்லாம் மகள் முறை அப்படின்னு சொல்ற வழக்கம். அதாவது ஸ்திரீபாவத்தில எம்பெருமானோட கூட குருத்திரம் நடத்துபவர்கள், அதுல எம்பெருமானுக்கே மாமான் மகளா இருக்கலாம் முறை பெண்ணா, இப்படியான நப்பின்மை பிராட்டி இருந்தாலும் அந்த மாதிரியாக ஒரு முறைப்பெண்ணாக இருக்கிறபடினால மாமான் மகளே எம்பெருமானுக்கு உரியவர் அப்படின்னு அர்த்தம். நல்ல ஒரு வம்சத்துல பிறந்தபடினாலே ஆச்சாரியர்கள்லாம் உத்தமமான குலத்துல அவதாரம் பண்ணபடினால பிறக்கும் போதுல இருந்தே எம்பெருமானுக்கு அப்படின்னு எழுதி வைக்கப்பட்டவர். அதை சின்ன மாமான் மகளேன்னு சொன்னார். இதெல்லாம் காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் மாமான் மகளேன்னு சுவாமி தேசிகன் சொன்னார். ஏன்னா தேசிகனுடைய மாமா அப்படிங்கிறவர் தப்புள்ள, அவர்கிட்டதான் இவருக்கு எல்லாமே சகல கிரகணமும் அவர்கிட்ட. மாத்துலாத்து சகலா கலாகா, இன்னொருத்தட்டு போய் எதுவும் படிக்கல. அக்ஷராபியாசத்திலேருந்து ஆரம்பிச்சு இல்ல வேதாத்தியனத்திலேருந்து ஆரம்பிச்சு சகல சாஸ்திரங்களையும் அப்புள்ளார் கிட்ட ஒருத்தர் கிட்ட மாத்திரம் கிரகிச்சிருக்கார். சுவாமி ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர், தேசிகனுக்கு 1 ஆச்சாரியர். 2 விதமான சம்பிரதாயம் உண்டுங்கிறத காண்பிக்கிறார் 2 ஆச்சாரியர்கள். அப்போ அப்புள்ளாருக்கு விதேயமாக இருக்கிறபடினால மாமான் மகள் அப்படின்னு இவரை தான் சொன்னது அப்படின்னு சொல்லலாம். காவலர் எங்கள் கிடாம்பி குலபதி அப்புளார்தம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தமருளால் நாவலரும் தென் வடமொழி நற்பருள் பெற்ற நம்பி காவல தூப்பூர் குலத்தரசே எம்மை காத்தருளே அழகா பாசுரம். அப்புள்ளார்கள் அனுகிரகத்தினாலே சகலத்தையும் கிரகணம் பண்ணவர் அப்படின்னு. அதனால மாமான் மகள்னா மாமாவையே ஆச்சாரியனா இருக்கு, அவருடைய சிஷ்யராக இருந்து சிரேஷ்டராக இருக்கக்கூடிய தேசியனை குறிப்பிடுறதுன்னு வச்சுக்கலாம். அவரை எழுப்பும் போது அழகா சொல்ற, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே. அழகான மாடம், மாட மாளிகை, அதை சுற்றிலும் விளக்கு எரிஞ்சின் இருக்கு, தூபங்கள்னா அதையோ புகை இரவையோட இருக்கு, ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கா. பெட்ரூம்ல பெட்ரூம்ல சின்னதா விளக்கு இருக்கணும், சுற்று விளக்கெரிய அப்படின்னு சொன்ன மாதிரி சின்னதா விளக்கு இருக்கும், சின்னதா தூபம் இருக்கும், தூபத்தினுடைய வாசனை மாத்திரம்தான் வரணும். அப்படி கணிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தூமணி மாடம் அப்படின்னா ஆச்சாரியர்கள்லாம் மேல இருக்காளாம். திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் அவர்கள்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறபடினால லோகத்துல இருக்கா மாதிரி கீழே இருக்கிறவர்கள் கிடையாது. அவர்கள்லாம் எங்கேயோ மேல இருக்கிறவர்கள். பிரஜா பிராசாதமாவித்ய அப்படிங்கிற மகாபாரத அழக ஒரு ஸ்லோகம், பிரஜா பிராசாதம் ஆருக்கிய ஞானம் அப்படிங்கறதுல மேல இருக்கா. ஒரு கட்டணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 அதுக்கு மாளிகை இருக்குன்னு வச்சுக்கோ, முதல் அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு எல்லாமே ஞானத்தினால ஆனப்பட்ட அடுக்கு மாளிகைன்னு வச்சுக்கோங்க. அதுல 10வது அடுக்குல முதல் ஞானம் 2 ஞானம் 3 ஞானம் சகலத்தையும் கிரகிச்சுண்டு 10வது அடுப்புல மேல் மாடியில ஒருத்தர் இருக்காருனா அவர் ஆச்சார், அவங்க இருக்கார். பிரஜா பிராசாதமாருஷ்யோச்சோ ஜனானே, யார சொல்றாருன்னா இந்த திருமந்திரம் ஜெயம் சர்ம ஸ்லோகம் இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஆச்சாரியர்கள் பிரஜா பிராசாதம்ங்கிற மாளிகையில் ஏறி மேல இருக்கா. அது அங்கிருந்து கீழே இருக்கோட பாக்கறா. பூமிஸ்தானிவ சைதஸ்தோ சஜ்ஞான் பிராஜ்ய பிரபசதி, மேலேந்து கேள்வி பார்த்தா எல்லாரும் குட்டி குட்டி குட்டியா புள்ளி புள்ளி புள்ளியா தெரியுறா, சின்ன சின்ன ஜந்துவா தெரியுறா, புழு மாதிரி தெரியுறா. அந்த மாதிரி அவர்களுக்கு கீழே இருக்கிற ஜந்துக்கள்னா சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் இருக்காளையோ அவள்லாம் ரொம்ப அல்பமானவாளா தெரியறாங்க. ஐயோ இப்படி காசுக்காகவும் அப்புறம் வயிற்று பசிக்காகவும் உணவுக்காகவும் உடைக்காகவும் இப்படி ஓடிட்டு இருக்காளே, எல்லாரும் எல்லாரும் ட்ரெஸ் வாங்கறதுக்கு கடைக்கு போறா, எல்லாரும் சாப்பிடறதுக்கு ஆகாரம் வாங்கறதுக்கு போறா, எல்லாரும் இதே உடைய உண்டியே உடையே என்று உகந்தோடும் அப்படின்னு இருக்கா. யாரும் மேல நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறாளே, மேல நிமிந்து இந்த மாடிக்குவாளன்னு தோண மாட்டேங்குது. ஆனால் அவர்களை பார்த்து இந்த மாடியில இருக்கிறவன் அல்பர்களா பார்க்கிறான், இவன் மேல இருக்கான் ஆனந்தமா இருக்கான். அந்த மாதிரி திருமந்திர ஜானம் துவய ஜானம் இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் வந்தவர்கள் அந்த மாதிரி சம்சாரத்தை இருப்பாள், அந்த மாதிரி பார்ப்பாள். ஏன்னா அவள் சம்சாரத்தை தாண்டி மேல போறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட தூமணி மாடம், தூமணி சுத்தமான மணினா மணியினாலே பிரகாசிக்கக்கூடிய, அதாவது ஞானம், ஞானங்கிறது தான் தூமணின்னு சொல்றாங்க. மணி எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி ஞானம் பிரகாசிக்க முடியும், அர்த்த பிரகாசாக புத்தி. ஆனா அப்படி தூமணி மாடம் ஞானத்தினாலே ஆனே ஒரு மாடத்துல சுற்றும் விளக்கிறிய எங்க பார்த்தாலும் ஞானம் பிரகாசிக்க, அதுவும் சுத்தமா இருக்கு. சுத்தமான ஞானம், ஞானம்னா கண்ட ஞானம் கிடையாது, சுத்தமான ஞானம், சுத்திலும் அந்த பிரகாசம் இருக்கான். சுற்றும் விளக்கெரிய தூபம் கமய, நல்ல வாசனை என்ன கேட்டா அனுஷ்டான வாசனை. ஏற்கனவே பார்த்தோம் ஞானம் மாத்திரம் இல்ல அனுஷ்டானம், அது எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் அது வாசனையை கொடுக்கணும். ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணாருன்னா சர்வ பேருக்கும் அதனுடைய வாசனை இருக்கும், உடனே அவர்களும் அனுஷ்டானம் பண்ணுவார்கள். துயிலனமேல் கண் வளரும், அப்படி அந்த மாடத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அப்படி பெரிய மாடத்துல பத்தடுக்கு மாளிகையில மேல உட்காந்து ஞான மாளிகையில மேல உட்காந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இவர் சரணாகதி பண்ணிட்டு அப்படின்னால இவர் பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை, கிருதகிருத்தியர். சரணாகதி பண்ணவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசியன் சொன்னார், மார்பிலே கை வைத்து உறங்க வேணும் அப்படின்னா நிம்மதியா தூங்கலாம், ஒன்னும் செய்ய வேண்டியது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால கிருதகிருத்தியா அதிகாரத்துல சொன்ன மாதிரி சரணாகதி பண்ணவர்கள் இனி செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்க அப்படினால அவர்கள் தூங்குகிறார்கள் அப்படிங்கிற. இனி உபாயம் ஏதாவது இருந்தா பரபரப்பா இருக்கணும், அந்த உபாயத்துக்கு வேண்டியது என்னன்னு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கணும். இன்னும் ஞானம் ஏதாவது சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னா பரபரப்பா இருக்கணும், அதெல்லாம் எதுவும் இல்லை. மோட்சத்துக்காக நீ செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது, செய்த வேண்டியார்கள் அப்படிங்கிறார் நம்மால் இல்ல செஞ்சு முடிச்சாச்சே நோட்டாரு, நீ செய்ய வேண்டியது ஒண்ணும் கிடையாது அப்படின்னா. தஸ்து சர்வே யஜ்ஞா சமாப்தாஹா அப்படின்னா எல்லா யஜ்ஞங்களும் செஞ்சு முடிச்சாச்சு, அந்த மாதிரி ரீதியில எல்லாம் செஞ்சு முடிச்சவர் நிம்மதியாக இருக்க வேண்டும், மார்பிலே கை வைத்து உறங்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துள்ளி கூட கவலை இல்லாம தூங்கணும். ஆனா தூங்கும் போதே சில பேர் கவலையோட தூங்குறாங்க தெரியும், உடற புரட்டியும் நிம்மதியா இருக்காது, புரண்டே இருப்பான் பக்கத்து இருப்பாலும் தூங்க முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும், உபாயம் கிடையாது அபாயம் கிடையாது. சரணாகதி பண்ணியாச்சு இனிமே செய்ய வேண்டிய உபாயம் கிடையாது, சரணாகதிக்கு பாதகமாக அபாயம் எதுவும் பண்ணக்கூடாது, ஒண்ணும் பண்ணா நித்தகரமா இருக்கலாம் வேண்டி நிம்மதியா இருக்கலாம். ஞானம் அனுஷ்டானம் இதான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய ஞானம் தூபம் தமிழ அனுஷ்டானம், வேற என்ன பண்ணாலும் ஒண்ணுங்கிற அதுவும் முடியும். துயில நிலையில் கண் வளரும், சரணாகதி தான் நம்மளை தூங்க பண்ணுவான், அதுல அழகா தூங்கிட்டு இருக்கோம். அப்படி மாமான் மகளே தூங்கக்கூடிய ஆச்சாரியனை சொல்ற ஒரு பந்தவிய முறையை சொல்லி, வீரனமே கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நீங்கள் வந்து எங்களுக்கும் அந்த கதவை திறந்து விட, நீங்கள் இருக்கக்கூடிய மாடி இருக்கோயோ அதுல நாங்க வரணும், அதனால எங்களுக்கும் அந்த கதவை திறந்து எங்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கணும். பொதுவாக ஆச்சாரியர்னால என்ன பண்ணுவாருங்க, ஆச்சாரிய ஸ்தாபயத்யதி, தனக்கு என்ன ஒரு போகம் கிடைச்சதோ பகவத் அனுபவம் கிடைச்சதோ அது சிஷ்யர்களுக்கும் கொடுக்கிறவர் ஆச்சாரியர், தான் அனுபவிக்கிறவர் ஆச்சாரியர். ஆ கினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே அப்படின்னு நிர்வசனம் சொல்றது. ஸ்வயம் ஆச்சரதே தானும் ஆச்சரணம் என்ற ஆச்சாரே ஸ்தாபயத்யபி மற்றவர்களுக்கும் சொல்லி வைக்கிறார், தன்னோட மாத்திரம் போனோம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. பரம கிருபையாலே பகவத் ராமானுஜர் மாதிரி சுவாமி தேசிகன் மாதிரி, சுவாமி தேசிகன் இத்தனை கிரந்தங்கள் பண்ணது எதுக்காக, 750 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக. சுவாமி நம்மாழ்வார் 1000 பாட்டு பாடியிருந்தது எதுக்காகனா, அருள் கொண்டு 1000 இந்த தமிழ் பாடினான் அப்படிங்கிற பரம கிருபையினால. அதனால நீர் உம்முடைய கிருபையினாலே தூமணி மாடத்துல இருக்கக்கூடிய நீ எங்களுக்கும் மணிக்கதவம் தாழ்த்திறக்கா, எங்களுக்கும் நாங்களும் அந்த மாடத்துக்கு வரணும். ஆச்சாரனுடைய கிருத்தியம் அதான் சுவாமி தேசிகன் ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம் அப்படின்னு, ஆச்சாரியன் செய்ய வேண்டியது அது என்ன செய்யணும்னா, உச்சிதமான பாத்திரத்திலே தகுந்த பாத்திரத்திலே பார்த்து தனக்கு தெரிஞ்சுதான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். ஸ்ருத விவித பரீட்சா சோதித்தே குவாபி பாத்திரே அனக குணதசாயாம் ஆகித ஸ்நேகம் ஆரியாக பிரதிசதி நிரபாயம் சம்பிரதாய பிரதீபம். சம்பிரதாயங்கிற தீபம், அந்த தீபத்தை அணைஞ்சு விடாமல் இன்னொரு தீபத்திலிருந்து தீபாந்தரத்தை ஏற்றணும், வேற ஒரு சிஷ்யனுக்கு அது கொடுக்கணும், அது ஆச்சாரனுடைய கடமை. நான் பரமேகத்தான் தன்லக்ஷணேன சுமப்பிய தீபட்சதி, சிஷியர்களை மாத்திரம் காப்பாத்தல, சிஷியர்களுக்கு கொடுப்பதன் மூலம் பின்னாடி வரக்கூடிய பெரிய சம்பிரதாயத்தையே காப்பாத்துற, பின்னாடி வரக்கூடிய ஜனங்களை காப்பாத்துற, அதெல்லாம் மாத்தம் இல்ல தன்னையும் காப்பாற்றிக் கொள்கிறார் அப்படின்னா, ஏன்னா இவருக்கு அது கடமை. அதனால மணிக்கதவம் தாழ்த்திறவாள், நீர் தாழ்த்திறக்க வேண்டும். மாமீர் அவளை எதிர்ப்பீரோ, மாமீர் ஆச்சாரியனுக்கு சில சமயம் புருஷகாரம் தேவையா இருந்ததுன்னா அப்போ மாமியில் அவளை எடுப்பீரோ, அவரை சொல்லி அவர்கிட்ட எடுத்து சொல்வீரோ என்ன அர்த்தம், ஏற்கனவே விசேஷமா நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம். மாமானா யாரு, மாமீனா யாரு அப்படின்னு சேகத்து ஞானம் அப்படின்னு ஒருத்தரா. அதுக்கப்புறம் உபாயத்து ஞானம் அப்படின்னு ஒருத்தரா. இவர் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் நமக்கு வந்து மோட்சத்துக்கு தேவையா இருக்கா. சேஷத்துவ ஞானமும் வேணும், உபாயத்துவ ஞானமும் வேணும். பகவானே நமக்கு சுவாமி. சேஷத்துவ ஞானம்னா நமக்கிட்ட நாம் சேஷன், பகவானே நமக்கு சுவாமி. உபாயத்துவ ஞானம் பகவானே நமக்கு உபாயம். சேஷித்துவ ஞானம் வச்சுக்கோம், சேஷித்துவ ஞானம் உபாயத்துவ ஞானம். அதனால மாமீர் அவளை எதிர்ப்பீரோ, உண்மகள் தான் ஊமையோ, அன்றி செவிடோ அனந்தனோ, ஏமா பெருந்து என் மந்திரப்பட்டாலோ. இப்ப உண்மகள் அப்படின்னு மாமான் மகனை சொல்றாரு இல்லையா, அவர் ஆச்சாரியன் சொல்லும் போது இல்ல பாகவதர்களை சொன்னான்னு வச்சும்போது அவர் ஊமையா செவிடா இல்ல அனந்தரா, அனந்தர்னா சோம்பேறித்தனத்துல இருக்கக்கூடியவரா இல்ல மந்திரப்பட்டாளா, ஏதாவது மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இப்படி உறங்கி கிடைக்கிறாளான்னு கேட்கறா. இப்படிதான் சொல்றத பார்த்தா நிந்தை பண்ற மாதிரி இருக்கும். இல்ல பேசாம இருக்கு என்ன வா என்ன ஊமையான அப்படின்னு நிந்தை பண்ணுவாரு. நான் சொல்றேன் பதிலே சொல்லாம இருக்கே காதல செவிடானா அப்படின்னு. ஆனா நீங்க என்னையும் கேட்டா இங்கேயும் நிந்தை பண்ற மாதிரிதான் இருக்கு. உன் மகள் என்ன ஊமையா செவிடா அப்படின்னு நிந்தை பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இது ஸ்துதி, நிந்தைங்கிற வியாஜத்துல ஸ்தோத்திரம் பண்றா. ஏன்னா ஊமையா இருக்காளாம், செவிடா இருக்காளாம், மகான்கள் எல்லாம் எந்த விஷயத்துல ஊமையா இருக்கா அப்படின்னு பகவத் வெத்திரிக்க விஷயத்துல, பகவான் விஷயத்திலே சோத்திரம் பண்றான். மற்ற விஷயத்துல வாய் திறக்கிறது கிடையாது அவர்கள். வேறுமா நாலு பேரோட வம்பளிச்சுண்டோ பேசிண்டோ அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை. நாலு பக்கத்துல சுவாமி பேசவே மாட்டார், யார் கூடயுமே பேச மாட்டார். பேசினால் காலக்ஷேபம் ஒண்ணுதான், வேற எதுவும் பேச மாட்டான். பேசாம இருக்கிறதே ஒரு நல்ல விஷயங்கிறார். சத்தியாய மித்த பாட்சியமா, பேசாம இருந்தா சத்தியத்தை காப்பாத்தணும். மகாபிரதோஷத்தின் மௌனம்னு சொன்னா மௌனம் இருக்கணும். அதே ஒரு கைங்கரியம் எழுதி வச்சார் சுவாமி தேசிக. மௌனமா இருக்கணுமா, அதுக்காக ஏதாவது ஸ்தோத்திரம் சொல்றேனே அப்படின்னா மகாபிரதோஷத்தின் மௌனமே கழிக்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள்ல பிற விஷயங்கள்ல பேசாம இருந்தா அதே ஒரு நல்ல விஷயம். பர ரந்திரேஷு ஜாத்தியந்தாக, பரதாரேஷு அபுன்சதாக, பரிவாதேஷு தே மூக்காக, யாரு பிறர் தோஷங்களை பார்க்கும் போது குருடனா இருக்கானோ, யாரு பிறர் ஏதாவது சொல்லும் போது செவிடனா இருக்கானோ அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிறது. பரதாரேஷு அப்பும் சகாக, பிற ஸ்திரீகளை பார்க்கும்போது நவும் சுகனா இருக்கான். பரிவாதேஷு ஏ மூக்காக, இன்னொருத்த தோஷம்னா சொல்லட்டும், இவன் பதில் சொல்ல மாட்டான், இவனும் யார்த்தையும் போய் தோஷம் சொல்ல மாட்டான். அப்படி எவன் இருக்கானோ தே அதீவ தயிதா மமா, அவர்கள் அவர்கள் எனக்கு மிக பிரியமானவர்கள். போயாது பேசிண்டே இருக்கோம் காட்டிலும். எம்பெருமானுடைய ஆராதனத்துல இதுவும் ஒண்ணு, வாக்கு அதுஸ்தா அமிர்தாதினா அப்படின்னாரு. வாக்குல தோஷம் இல்லாம இருந்தா அது ஒரு ஆராதன், மனசுல தோஷம் இல்லாம இருந்தா ராஜா தியபேதம் ஹிருதயம். வாக் அதுஷ்டா அந்திருத்தாதினா ஹிம்சாதி ரஹிதா காயா, ராஜா தியபேதம் ஹிருதயம், மனசுல தோஷம் எதுவும் இல்லாம மனசு சுத்தமா இருந்தா அது ஒரு விஷயம். வாக் அதுஷ்டா அந்திருத்தாதினா, வாயால எதுவுமே பேசல பேசாம இருக்கான் அப்படின்னா அது ஒரு நல்லது. ஹிம்சாதி ரஹிதா காயா, சரீரத்தினாலே பரஹிம்சையெல்லாம் எதுவும் பண்ணாம இருக்கானா சரி. கேசவாராதனம் திரயம், இது மூணு தான் கேசவாராதனம் அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியில பகவானுக்கு பிடிச்ச ஒரு ஆராதனை, பூமியா இருக்கிறது ஒரு ஆராதனை, ஒரு ஆராதனை, யார் என்ன சொன்னாலும் பேசாம இருக்கும், கேட்காத இருக்கணும். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தனோ, ஏம பெருந்து என் மந்திர பட்டாலோ. இல்ல ஏதாவது பெரிய மந்திரத்திலே ஈடுபட்டிருக்காங்க, பகவான் மந்திரத்திலே ஈடுபட்டு எதுவும் பேச முடியாதபடி வியாமோகித்து இருக்கார். நம்மாழ்வார் மூவாறு மாசம் மோகித்தின் மோகித்திருந்தார். அப்ப திருவாய்மொழியே சொல்லல, திருவாய்மொழியை அருளி செய்திருந்தவர் ஒரு ஆறு மாச காலம் திருவாய்மொழியே சொல்லல, அதை பிள்ளான் சாதிக்கிறது. எம்பெருமானுடைய சௌலபியத்தை அனுசந்தாரம் பண்ணி அப்படியே இருக்கிறார். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு உணர்ந்து அதுக்கப்புறம் மதுர கவிகள் கிட்ட என்னன்னு கேட்டப்புறம் அவர் இந்த விஷயத்த சொன்னார். உடனே தொடர்ந்து திருவாயுமை சாதித்தார் அப்படின்னு. அதனால ஏம பெருந்தையும் மந்திரப்பட்டாலும் அப்படி பகவத் வியாமோகம் அப்படி ஆயிட்டார். நீர் வந்து அதெல்லாம் இருந்தாலும் நீர் வந்து எங்களை கூட்டுக்கணும். நீர் ஊமையா இருக்கிறது வாஸ்தவம், ஆனால் எங்க விஷயத்திலே நிறைய அனுகிரகம் ஆகும். நீர் செவிடா இருக்கிறது வாஸ்தவம் நல்லது, ஆனால் எங்க விஷயத்திலே எங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அனுகிரகம் செய்யணும் என்பதாக பிரார்த்திக்க மணிக்கதவும் தாழ் திறக்கணும். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றன்று நாமும் பலவும் நவின்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் இப்படி திருநாமங்களை எல்லாம் சொல்லி எங்களுக்கு கதவை திறந்து விடும். அழகான விஷயம் என்ன கேட்டா, மோட்ச விஷயத்துல நாம செய்ய வேண்டியது என்னன்னா கதவை திறப்பது மாத்திரம் தாங்கிறோம். அதாவது மோட்சம் நமக்கு சித்தமா இருக்கு, அதுல வந்து தடைய போக்கணும் நமக்கு அவ்வளவுதான். சுவாமி தேசிய நடகா சொல்ற மோட்சத்துக்காக என்ன உபாயம் பண்ணணும்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு. மோட்சம் சித்தம், அது நாம தடை பண்ணி வச்சிருக்கோம். இதனாலே கர்மத்தினாலே இந்த கர்மம் இல்லாம இருந்தா போறோம் மோட்சம் தானாகும். யதா நக்ரியதே ஜோத்னா மன பிரக்ஷாலனான் மனேஹே அப்படிங்கிற சௌனகர், மன பிரக்ஷாலனான் மனேஹே, ஒரு ரத்தனக்கல் இருக்கு, ரத்தனக்கல் மேல அழுக்கு படிஞ்சிருக்கு, அதை அலம்பிட்டோம்னு வச்சுக்கோங்க பிரகாசிக்கும், அதுக்கு பிரகாசத்தை உண்டாக்க வேண்டாம். அந்த மாதிரி எதா ந கிரியதே ஜோத்ஸ்னா மல பிரக்ஷாலனா மனேகின்னு சொன்னது. இந்த ஆத்மா இருக்கும், இந்த ஆத்மாவுக்கு பிரகாசம்னு இருக்கக்கூடிய ஆனந்தம்னு இருக்கக்கூடிய மோட்சத்தை நம்ம உண்டாக்க வேண்டாம். அதை மூடி இருக்கிற கவர் பண்ணி இருக்கிறத எடுத்தா போதும். அது கர்மம் கவர் பண்ணியிருக்கு, அந்த கர்மத்தை எடுக்கணும் அவ்வளவுதான் வேணும். அதனால நீ அந்த கதவை திறந்தா போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் மெதுவா கையை பிடிச்சி அழிச்சுன்னு போய் அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதான் மணிக்கதவன் தாழ்த்திடவா. இப்போ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்று, அப்ப எந்திரமான அனுகிரகம் தானா கிடைக்கும், நாம ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்ப எந்திரமான் எப்படிப்பட்டவன், எப்படி அவன் அனுகிரகம் தானா கிடைக்கும் அப்படின்னா, அவன் சுபாவம் மூணு சொல்ற, ஒன்னு மாமாயன், ரெண்டு மாதவன், மூணாவது வைகுந்தன். மாமாயன்னா ஆச்சரியமானவன், மகா ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியம் இந்த சௌலபியத்தை சொல்ற, எத்தனை சொல்பனாக யசோதை பிராட்டியும் கட்டுப்போடும்படி ஆசிரியர்களும் அவனை எப்பவும் ஆசிரியிக்கும்படி சுலபனாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு லோகம் சீவைகுண்ட லோகம் இல்ல திருப்பார்கடல், அங்க போனாதான் எம்பெருமானை சேவிக்க முடியும். பூலோகத்தான் அவர் சேவிக்க முடியாது அப்படின்னு இருந்தா அதுவும் ஒரு விதத்தில் நியாயமா இருக்கும். ஆனா நம்மளும் சேவிக்கும் முடியாத நம்ம இருக்கிற ஊர்ல வந்து எந்திரமான் இருக்கும், அதான் மாமாயம், பெரிய ஆச்சரியமானவன். வைகுந்தன் அப்படின்னா சீலை குண்ட லோகத்துல இருக்கக்கூடிய, இது ரெண்டையும் பார்க்கணும், அது பரத்தம் இது சௌலபியம். சீலை குண்ட லோகத்திலே நித்திய சூரியன் சேவிக்கும்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவனை இந்த லோகத்திலே நமக்கு ஆச்சரியமாக சேவை கொடுத்துருக்கிறவன் எம்பெருமான். இது ரெண்டும் சேரும் போது அழகா இருக்கும். ஏன்னா பரத்தம் இல்லாமல் சௌலபியமா தான் இருந்தா நல்லா இருக்க, ரொம்ப சுலபமா கிடைக்கும் அப்படின்னா கடைசி என்ன பண்றது, இல்ல வெறும் பரத்துவம் மாத்திரம் இருந்தாலும் நல்லா இருக்கும். சீகை குண்டத்துல இருக்கான்னா நம்ம போக முடியாது அப்படின்னு விட்டுருவோம். ஆனா சீகை குண்டத்துல இருக்க தேவாதி தேவன் சகலேஸ்வரன் பரமபோக்கியனானவன் ஆனந்த சுரூபமானவன், அவன் அடையறதுக்கு உபாயமா அவனே இங்க வந்திருக்கான். நாம அங்க போகணும்னு இருக்கட்டும், நம்மளை கூட்டின்னு போறதுக்கு அவனே வந்திருக்கான் அப்படின்னும் போது மாமாயன்னு வைகுந்தன் அப்படின்னு சொல்ற, இது ரெண்டும் தான் சரணாகதியில ரொம்ப முக்கியம். சௌலபியம் வேணும், பரத்துவம் வேணும். பரப்பும் இல்லாத வாழ்க்கை நம்ம சரணாதி பண்ணக்கூடாது, தெளிவாட்ட தானே சரணாதி பண்ணணும். சௌலபியம் இல்லாத வாழ்க்கை சரணாதி பண்ண முடியாது. ஆனா பகவான் கிட்டே ரெண்டு பொட்டி கிடக்கு, எங்கானும் இதுப்பதோர் மாயம் உண்டே அப்படிங்கிற திருமங்கியாவில், இதை போல ஒரு மாயம் எங்கேயாவது பெற்றிருக்கிற, என்ன மாயம் அப்படின்னா, நரநாரனாய் உலகத்து அருள் சிங்காமை விரித்தவன் ஆரம்பிச்சு சொல்றார். இப்படிப்பட்ட பகவான் அங்கு ஆந்தவன் கான்வின் இங்கு ஆய்ச்சியரால் அலை வெண்ணெய் உண்டு ஆப்புண்டு இருந்தவனே அப்படின்னு, வெண்ணெயை தேடினான்னு கட்டுப்போட்டா கட்டுப்பட்டு இருக்கானே, இதை போல மாயம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அதுதான் சௌலபியம். சௌலபியம் தான் மாயம், ஆச்சரியம் அதுதான் மாமாயம் அப்படிங்க. அப்ப மாமாயன்னு சௌலபியத்தையும் வைகுந்தன் பரசக்தின்னு சொல்றார். நடுவுல மாதவன் அப்படின்னு சொன்னது லக்ஷ்மி பத்தின்னு அர்த்தம். அழகா சொல்ற வியாக்கியானத்துல இது ரெண்டுக்கும் குருகுல வாசம் இருந்தபடிங்கிறார். அதாவது பகவானுடைய பரத்தமும் லட்சுமி பத்தியா இருக்கிற அப்படினாலும் பகவானுடைய சௌலபியமும் லட்சுமி பத்தியா இருக்கிற அப்படின்னா பெருமானை பத்தி சொல்லச்சே ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி பத்யோ அப்படின்னு ஒரு பெருமையை சொல்றது. லட்சுமி பதிக்கு இத்தனை பெருமை, வெறும் வெறும் பகவானுக்கு இல்ல. சுலபம்னு சொல்லும்போது பிராட்டி கிட்டே இருந்தா அந்த கருணையினால்தானே இந்த சுலபங்கிறது வேற சௌலபியங்கிறது. அதனால இது ரெண்டுமே பிராட்டி கிட்டே இருந்தா எம்பெருமானுக்கு இருக்கு, பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற அப்படின்னாலும் எம்பெருமானுக்கு இருக்கான். அதனால அந்த மாதவன்கிறத நடுவில் இருக்கேன். இந்த பக்கம் மாமாயன் சௌலபியத்தை சொன்னார், அந்த பக்கம் வைகுந்தன் பரத்தம் சொன்னார். லக்ஷ்மி பதியாக சௌலபியம் பரத்தம் ஆகிய இரண்டு குணங்களும் கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் உபாயம். நமக்கு வேற உபாயம் கிடையாது, நம்ம செய்ய வேண்டிய உபாயம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. எம்பெருமானை உபாயம் ஆக்கிறது தான் நாம செய்ய வேண்டியது. எம்பெருமானை நீரே உபாயம் என்று சரணாகதி செய்ய வேண்டியதுதான் நாம செய்ய வேண்டியது. அது செஞ்சா மணிக்கதவும் தாழ்த்திறவாய் அப்படின்னு மணிக்கதவும் தானா தரும். நாம போய் செய்கிறோம், கைங்கரியங்கள்லாம் பண்ணலாம். ஆச்சாரியன் அந்த மணிக்கதவை திறந்து வைப்பார். எம்பெருமான் இந்த பரத்த சௌலபிய அனுசந்தானத்தோடு அந்த மணிக்கதவை திறந்து நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும், இந்த நாமம் மாத்திரம் இல்ல இன்னும் என்னென்ன நாமங்கள் இருக்கோ, நாராயண நாமம் அப்படின்னு இருக்கு திருமந்திரத்திலே, ஜெயமந்திரத்திலேயும் நாராயண நாமம் இருக்கு. அச்சிரமான திருநாம மந்திரத்தில் நான் எழுத்தான் திருநாமத்தில் அப்படின்னு நாமம் சொல்லில் நமோ நாராயணமே அப்படின்னு ஆழ்வார். அதனால அப்படி இருக்கக்கூடிய பல நாராயண முதலான நாமங்கள், அதுவும் நமக்கும் பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லக்கூடிய திருநாமங்கள், அந்த திருநாமங்களை எல்லாம் சொல்லி மணிக்கதவும் தாழ்த்திடுவார். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பரவும் நவின்று மணிக்கதவும் தாழ்ந்திடுவார். எங்களுக்கு அதையெல்லாம் உபதேசம் பண்ணணும். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய குணங்களை சொல்லி அவனே உபாயம் என்பதை காட்டி கொடுத்து அந்த மோட்சத்துக்கான மணிக்கதவத்தை நீ திறந்து வைக்கணும் எங்களுக்காக அப்படின்னு பிரார்த்திப்பதாக இந்த பாசுரம். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் அழகாக சொன்னபடினாலேயும் அவரே தானே மகா பிரதோஷத்துல மௌனம் காத்தார் அப்படின்னு சுவாமி தேசத்திலேயே இருக்கு. அது தவிர பல விஷயங்கள்லாம் எதிரில் ஈடுபடாமல் இருந்தார் அப்படின்னும் யார் எத்தனை தோஷம் சொன்னாலும் செவிடாகவே இருந்தார், அதை கேட்காமலேயே இருந்தார் அப்படின்னும் நம்ம வைபவத்திலிருந்தே பார்த்துருக்கோம். அதனால மாமான் மகளே அப்படின்னு சொல்லப்பட்ட சுவாமி தேசிகனே இந்த பாட்டின் மாதிரி விசேஷமா சொல்றது. தீரன் மேல் கண் வளரும் அப்படின்னு சரணாகதனுடைய உத்தவ கிருத்தியத்தை அழகாக சொன்னவர் அவர்தான். சரணாகதி தத்துவத்தை பிரகாசனம் பண்ணவர் அவர்தான். அதனாலே நமக்கு மணிக்கதவம் தாழ்த்திறந்தவர் சுவாமி தேசிகனை தந்தருள்வோன் வாழியே அப்படிங்கிற நமக்கு தந்தவர், மோட்சத்துக்கான வாசக்கதவை நமக்கு திறந்து வைத்தவர் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறபடினால அவரை இந்த பாசுரம் விசேஷமாக சொல்றது. அழ்வார் எம்பெருமானார் தூப்புல் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.